குயில போடிச்சு கூண்டில் அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம். மயில போடிச்சு கால ஓடச்சு ஆட சொல்லுகிற உலகம். குயில போடிச்சு கூண்டில் அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம். மயில பூடிச்சு கால ஓடச்சு ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா, ஓ குயில பூடிச்சு கூண்டில் அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம். மயில பூடிச்சு கால ஓடச்சு ஆட சொல்லுகிற உலகம். பூடிச்சு கால ஓடச்சி ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா, ஓ குயில பூடிச்சு கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். மயில பூடிச்சு கால ஓடச்சி ஆட சொல்லுகிற உலகம். சொல்லுகிற உலகம். அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா, குயில பூடிச்சு கூண்டில் அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம். மயில பூடிச்சு கால ஓடச்சு ஆட சொல்லுகிற உலகம்.